இதயம் நுழைந்தது காதல் மனம் களவு போனதால் காலியாகி போனேன் இரவில் வருகிற திருடன் போலவே இதயம் நுழைந்தது காதல் மனம் களவு போனதால் காலியாகி போனேன் தோற்றாலுமே பரவாயில்லை காதல் செய்ய வேண்டும் அது தோன்றாமலே உறவே இல்லை தானாய் வந்து காதல் செய்ய வேண்டும் அது தோன்றாமலே உறவே இல்லை தானாய் வந்து தீண்டும் காதல் செய்தல் தப்பே என்றாலும் அந்த தப்பை செய்தால் தப்பே இல்லையே அதில் தப்பித்தவர் யாரும் இல்லையே காதல் செய்தல் தப்பே என்றாலும் தப்பே செய்தால் தப்பே இல்லையே அதில் தப்பித்தவர் யாரும் இல்லையே இரவில் வருகிற திருடன் போலவே இதயம் நுழைந்தது காதல் மனம் களவு போனதால் காலியாகி போ செத்து பிழைக்கும் கலையை காதல் கற்று தந்ததே சித்திரவதைக்குள் என்னை கொண்டு சிக்க வைத்ததே காதல் செய்தல் தப்பே என்றாலும் அந்த தப்பை செய்தல் தப்பே இல்லையே தப்பித்தவர் யாரும்